குற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் நந்தகோபனுடைய பசுக்கள்ல அந்த பசுக்களோட சமர்த்தி பசுக்கள்னால வர சமர்த்தி என்பதுதான். ரெண்டு விதமான சமர்த்தியும் கொடுக்கிறானாம். என்ன கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துன்னு அப்படி கூட்டம் கூட்டமா கோசமர்த்தி நன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பசுவும் அப்படி வாரி வழங்கக்கூடிய ஸ்திதியாம். என்ன அப்படின்னா, இங்க நம்மள்கிட்ட எல்லாம் கலக்க மாதிரி 5 லிட்டர் 6 லிட்டர்லாம் கலக்காது. கறக்கிறதே 20 லிட்டர் 25 லிட்டர். ஒரு சில மாடுகள் 50 லிட்டரே கரைக்குமா, அவ்வளவு பால். வெண்மை புரட்சி என்று சொல்வார்கள். பொதுவாக இந்த உலக இயல்ல வெண்மை புரட்சி பசுமை புரட்சி என்று சொல்ல ஆண்டால் இது ரெண்டையும் தான் இங்க காமிச்சு கொடுக்கிறான். நீரின்றி அமையாது உலகு இந்த வள்ளுவர் வாக்கு. இந்த ரீதியில தீர்த்தம் நீர் நிர்வாகம் என்பதாக அதை காமிச்சு கொடுக்கிறாராம். அப்படி பூதம் பௌதிகம் என்பதாக எல்லா விதமான அறிவியல் என்பதான எல்லா விதமான அப்படி செய்திகளை எல்லாம் ஒன்னா தொகுத்து தாயார் எது எது நமக்கு ஹிதமாக இருக்குமோ எது எது நமக்கு அவசியம் வேண்டும் அதுதான் முக்கியம். நமக்கு இப்ப போறோம் கடைக்கு போறோம், ஒரு சாமான் வாங்கிட்டு வரோம், இப்படி வாங்கிட்டு வரோம். ஒரு நாள் பார்த்தோம்னா கொலு வைக்கவே இடம் இருக்காது. ஏன்னா அவ்வளவு சாமான் இருக்கும் அதுல. அவன் இது வாங்கினா நன்னா இருக்கும், அது வாங்கினா நன்னா இருக்கும், விதவிதமா வாங்கி நிறைய பொருட்கள் இருக்கும். கொலு அன்னைக்கு போய் சரி பண்ணோம்னா அன்னைக்கு சரி பண்றதுக்கே இடம் இருக்காது. இந்த எப்படி இது எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு திரு திரும்ப முடிப்பாளாம். அந்த ரீதியில நமக்கு கண்ணுக்கு பார்க்கச்சே அது ஆசையா தோணும். அதுக்காக இது நமக்கு உபயோகப்படுமா என்பதை ஆராய்ந்து தேவை இருந்தாலுடைய நம்ம வாங்கக்கூடாது. கையில ஸ்திதி இருக்கு, கையில பணம் இருக்குன்னு இப்ப அப்படிதான் ஆகி போச்சு. என்னாச்சு, உத்தியோகத்துக்கு போறார், ஏன் கெட்டு குடிச்சு வர்றாருனா இதுதான் காரணம், வேறணும் இல்ல. நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா அசிரத்தையா இருக்கும். என்ன அசிரத்தையா இருக்கும் அப்படின்னா, பொண்ணு முத முதல்ல வேலைக்கு போறா, ஐடி கம்பெனிக்கு போறா, நுழையச்சியே அவளுக்கு கையில 50,000 ரூபாய் சம்பளம், 5,000 ரூபாய் கிடைக்குமாங்கிறது ஸ்திதி போக பக்கத்துல ஒரு சைபர் போட்டு 50,000 ரூபாய் சம்பளம், சரி 50,000 ரூபாய் சம்பளம், முதல் நாள் முதல் மாசம் 2வது மாசம் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருப்பான், 3வது மாசத்திலேருந்து இவாளுக்கே ஜாஸ்தியா இருக்கும். அது அந்த சம்பளம் அந்த தொகை உபயோகப்படுத்துகின்ற பெற்றோர்களுக்கே அது ஜாஸ்தி. அவ முன்ன பின்ன கண்ணாலையோ கூட பார்த்துருக்க மாட்டான், அவ்வளவு சம்பளமா இருக்கும். அவ்வளவு சமர்த்தியானவனே, ஐயோ பாவாதான் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துன்னு வருது, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், இனிமே அவசரதான் சட்டம். ஏன் கட்டு குடிச்சு வர்றாருன்னா, பட்டம் உயர உயர நன்னா இருக்கும், பாக்குறதுக்கு நன்னா இருக்கும். நூலை கையில வச்சுருக்கணும், நூலை கையில வச்சுருக்கிற வரை தான் பட்டம் நம்மளுடைய சுவாதீனத்தில் இருக்கும். பட்டம் உசர போறது விஷயம் இல்ல. இத்தனை பட்டத்துக்கு நடுவில் நம்ம பட்டம் உசர போறதேங்கிற ஆசை இருக்கும், அது பாக்கிறதுக்கு பெருமையா இருக்கு. ஆனா அந்த பெருமை எப்படி கொண்டாடணும்னா, நூலை கட் பண்ணிட்டு இல்ல, நூலை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளது இல்ல, அது எங்கேயோ போயிடும். அது மாதிரிதான் இப்ப எல்லாம் என்ன பண்றோம், 2 மாசம் 3 மாசம் பாக்குறோம், 4வது மாசத்துலேருந்து ஐயோ ஹாஸ்டல் அவர்தான் சம்பாதிக்கிறான், அவதான். ஏன் இத்தனை நாளா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு பாடுபட்டதெல்லாம் தெரியலையா, எவ்வளவு பரிசிரமப்பட்டிருப்பேங்க, அதெல்லாம் பெருசா தெரியலையா. இன்னைக்கு இந்த பணம் மட்டுமே விவசாயா, இந்த பணம் எத்தனை நாள் இருக்க போறது, அதுதான் அந்த நிர்வாகம் தான் நமக்கு தெரியல. அதான் இங்க ஆண்டாள் காமிச்சு கொடுக்கறான். எது எது தேவையானது அந்த தேவையானதையே அர்த்தித்து வந்தோம், அதுக்கு மேல வேறக்கும் இல்ல. தூட சோடகமே தோல்வலையே தோடையே செவிப்பூவே இத்தனையும் குழுவும் கேட்கல. கடைசி பாசத்துல கேட்க போறா, எப்படி கேட்பா அப்படின்னா, நான் கழட்டி வச்சத கொடுன்னு கேக்குறான். நான் கொடுத்தேன், வைரத்தோடு கொடுத்தேன், நீ பிளாட்டினமா கொஞ்சம் மாத்தி கொடு அப்படின்னு கேக்கல. நான் டூப்ளிகேட் கொடுத்தேன், எனக்கு ஒரிஜினல் கம்மலா வாங்கி கொடு அப்படின்னு கேக்கல. கிருஷ்ணன் நினைச்சா கொடுப்பான், தங்கமா கொடுக்க தெரியும் உனக்கு, வைரமா கொடுக்க தெரியும், வைரூரியமா கொடுக்க தெரியும். மாணிக்க கிங்கினியா இருப்ப மருங்கின் மேல அவன் இடுப்புலயே அவ்வளவு இருக்கு, இப்படி உரி உரி கொடுத்தவன் தான். எம்பெருமான் அந்த தயிர்பான காரிக்கும் சாதாரணமா இழந்த பழம் வச்சிருந்த அந்த நாகப்பழ காரிக்கும் அப்படி கைவலைய உரிதான் கொடுத்தான். எம்பெருமான் கையில எத்தனை இருக்கு, இதெல்லாம் பொம்னாட்டி மாதிரி இருக்கு, எத்தனை வயசுக்கு, 5 வயசுக்கு, இதெல்லாம் பொம்னாட்டி மாதிரி இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, இந்த நீ வேணா வச்சுக்கோ, எங்க அம்மா நிறைய போட்டு வச்சிருக்கா, உள்ள கூட இன்னும் டசன் கணக்குல அடுக்கி வச்சிருக்கா, அதனால அவளுக்கு கணக்கே தெரியாது, நீ எடுத்துன்னு போ, எனக்கு இந்த கூடையே கொடுத்துரு, நாகல் பழ கூடையே கொடுத்துரு அப்படி கேக்குறான் எம்பெருமான். ஆனா தாயார் அப்படி கேட்கல, எனக்கு அது வேண்டாம், உன்னை அறுத்திட்டு வந்தோம்னு தாயார் அதை தான் கேட்கிறாளே தவிர, அந்த ரீதியில என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா நீர், நீரின்றி அமையாது உலகு நீர், அதுக்கப்புறம் என்ன வேணும்னா ஆகாரம் உடை இதெல்லாம் கேட்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன கேட்கிறா, மனசுல சமர்த்தியை கொடு, அதான் ராமராஜ்யம், மனசுல திருப்தி வேணும், நம்ம நாம் வாழுவதில் ஒரு அனுபவித்து திருப்தி இருந்தால் ஒழிய அது ராமராஜ்யம் ஆகாது. செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் சொல்றாங்களே இப்பெல்லாம், அப்படி சொன்னாதான் புரியும், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படிம்பா, அவன் அவன் கிளாஸ் எடுத்துருந்துப்பான், அங்க போய் உட்காருவான், இங்கதான் தாயார் அப்படி சுலபமாக கொடுத்துருக்காளே அந்த மாதிரி. அதனால இவாளுக்கு என்ன ஆச்சு, முதல்ல என்ன சொல்றான், நீர் சொன்னான், நீர் நிர்வாகத்துல நீ எதுக்கு நீர் எல்லாம் வேணும், ஆச்சார அனுஷ்டானம் அப்புறம் உணவு எல்லாத்துக்குமே நீர் வேணும், அதை காமிச்சு கொடுத்தா தாயார். அடுத்தது என்னன்னா பசுமை புரட்சி, எங்க பார்த்தாலும் அந்த நீர் ஜாஸ்தியா சமர்த்தி இருந்ததுன்னா நல்ல ஆகார அந்த வஸ்துக்கள்லாம் விளையும், தானியங்கள்லாம் நல்லா விளையும், தானியங்கள் நிறைஞ்சா ஊர் சமர்த்தி, ஊர் சமர்த்தினா எல்லார் மனுஷாலும் திருப்தியா இருப்பான், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுன்னா ரேஷன் கடையில எல்லாம் போடுறானா எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும், முழுசும் கிடைக்கிறது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பருப்பு, அடுத்த மாசம் அடுத்த பருப்புன்னா அங்க வந்துடும் பிரச்சனை, அதே பருப்பு வெளியே கடையில காசு கொடுத்து வாங்கினா 4 மடங்கு வேலை என்ன கஷ்டம் தானே, அது அங்க வாங்குறவாளுக்கு தான் அந்த கஷ்டம், இங்க வாங்குறவாளுக்கு இல்ல, இங்க வாங்குறவாளுக்கு என்ன இருக்கு, தானிக்கு தீனி சரியா போச்சு, என்ன சம்பளம் வாங்கிட்டு வரேல், வாங்கிட்டு வரது காசு எல்லாம் செலவா போறது சரியா போயிருது, என்ன காசு வாங்குறேல், அப்படி இல்ல, அதான் நிர்வாகம் பண்ணணும், நமக்கு இந்த பொருள் வசுவா, ஒரு தோரம் பருப்பு வாங்கணும், 20 ரூபாய்க்கு இருக்கு, 40 ரூபாய்க்கு இருக்கு, 60 ரூபாய்க்கு இருக்கு, 120 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா, அரிசியும் சம்பா அரிசி விதமா அரிசி பாசுமதி அரிசின்னு ஒன்றுக்கு, நான் பாசுமதி அரிசியில தான் சாப்பிடுவேன் அப்படின்னா எங்க இருந்து உருப்படுறது, பாசுமதி அரிசியில தான் சாப்பிடுவேன் அப்படின்னு குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா எங்க இருந்து, நின்று அமிதாப் பச்சனா இல்ல பெரிய மல்டி மில்லியனரா ரிலையன்ஸ் அம்பானியா பாசுமதி அரிசி சாப்பிடறதுக்கு, அப்படியே சாப்பிட்டாலும் அவ எப்படி சாப்பிட்றான் பார்க்கணும், அந்த பணக்காரா ஸ்திதியில அவ அந்த உபயோகத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள், பொருட்களை எப்படி உபயோகப்படுத்துகிறார்கள் என்ன பார்க்கணும். நம்ம எல்லாம் அண்ணா காவரியாச்சு இல்ல, இதை பார்த்துட்டு அதுக்கு போன ஆண் அத்தனை அப்பயே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தோம்னா எல்லாம் நமக்கு சிரம தசையை கொடுக்கறது. அவன் என்ன பண்ணுவான், இந்த பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவான், டாடா பிர்லால இருந்து எவ்வளவு சாப்பிடுவான், இவ்வளவுதான் போதும், பாருங்க டயட் கண்ட்ரோல்ல இருப்பான், நம்ம புல் டயட்டே தான், அப்புறம் கண்ட்ரோல் எங்க போறது, ஒரு கட்டுனா கட்டுறோம், கட்டுப்படி ஆகுமா, அவனுக்கு கட்டுப்படி ஆகும், அவன் பணக்காரன் மட்டும் இல்ல, சாப்பிடறதே துணுண்டு, 100 ரூபாயில அவனால இஞ்சி போனா சாப்பிடக்கூடியது 25-30 ரூபா கூட கிடையாது, அதுல என்ன வசதி வேண்டிக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன வசதி, அவன் ஸ்திதி வேற நம்மளோட ஸ்திதி வேற, என்னைக்குமே அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், அதுதான் சொல்லி காமிக்கிறாங்க தாயார். அதனால நீர் நிர்வாகம், நீர் நிர்வாகம் பயிர் நிர்வாகம் வருது, பயிர் நிர்வாகம் வந்ததுன்னா அப்படி என்ன சமர்த்தி வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்னன்னா பால் வளத்தை சொல்றாலாம், இந்த வெண்மை புரட்சின்னு இதுதான் பெருசா, வெண்மை புரட்சி, வெண்மை புரட்சினா வேற ஒன்றும் இல்லை, நிறைய பால் சமிருத்தி, பால் சமிருத்தி நிறையா இருந்ததுன்னா ஆரோக்கிய பக்கத்தில் போகவே வேண்டாம், நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இதுதான் வேற ஒன்றும் இல்லை, பால் சமிருத்தி நிறையா இருந்ததுன்னா ஏன் இந்த கைப்பால் வாங்க வேண்டியதானே, கைப்பால் வாங்கி பழகணும் கொஞ்ச நாள், என்னன்னா காண மாட்டேங்கிறது, காண மாட்டேங்கிறது, காண மாட்டேங்கிறதுன்னா அவன் என்ன பாக்குறான், அதுல என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கும் பாத்தலாம், அது யூரியா இருக்கு, யூரியாவை நேர கொண்டு வந்து போடுறான், நம்ம என்ன மரமான, நம்ம நிஜமாவே சேத்தனர்களா மாத்தக்கூடிய ஒரு ஸ்திதி இப்ப இருக்கிற வஸ்துவெல்லாம் இருக்கு, அந்த ஸ்லேஸ் சொல்றாலே, ஸ்லேஸ் இந்த இதெல்லாம் சொல்றாலே, அதுல என்னது ஃபைபர், ஃபைபர்னா பிளாஸ்டிக், கோதுமையில ஃபைபர் இருக்கு, கோதுமையில இருக்கிற ஃபைபரை எடுத்து சிரமப்பட்டு எதுக்கு ஒரு ஆகாரத்தை பண்ணுவானே, நேரா போறான் பிளாஸ்டிக்கை உருக்குறான், அதுக்கு மேல சாயத்தை பூசுறான், மேல பிளேவரை அப்படி மிளகா பொடி காரத்தை போடுறான், வேற ஒன்றும் இல்லை, மிளகா பொடி காரத்தை போடுறான், பேப்பரை தரான், நீங்கள் சாப்பிட்றீங்க. நல்லா ருச்சியாக இருக்குது, நல்லா ருச்சியாக இருக்குது, சாப்பிட்றீங்க. உள்ளே போனால் அல்சர் வந்துடுது, இன்னும் என்னென்ன வேண்டாததோ அதெல்லாம் வந்துடுது, நேராக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறோம். இதுதான் அது ஏன் அது அந்த வறுவலை ஆற்றுல பண்ணி சாப்பிட்லாமா, ஒழுங்காக வாழைக்காய் சாப்பிட்லாம்னு, நல்லா வறுவலோட நல்லா ருச்சியாக நல்லா இருக்குமா, உடம்புக்கு நல்லா இருக்குமா. கோதுமை ஃபைபர் தான், இது மாதிரி தான் சயின்ஸில் அத்தனையும் ஏமாத்துறா நம்மளை, வேற ஒன்றும் இல்லை. எது எது சரியா இருக்கோ, என்னென்ன ஸ்திதி கொடுக்கறானோ அந்த போர்ஷனை நேராக கலக்கிறான், சரியா போயிருது. அவனுக்கு ஏன், அவனுக்கு கஷ்டம். நேற்றுக்கு என்ன சொன்ன மாதிரி, அவனுக்கு இதை போய் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, கோதுமையிலேருந்து ஃபைபர் எடுக்கிறதுக்கு, அரிசியிலேருந்து ஃபைபர், அரிசியும் இருக்கு, அரிசியிலேருந்து எடுக்கிறதுக்கு, அதுதான் ஒரு காலத்தில் என்ன சொன்னான்னா, அந்த சுகருக்குலாம் சொல்லிட்டு இருந்தான், அரிசிக்கு பதிலாக கோதுமை சாப்பிடுங்க, அரிசிக்கு பதிலாக கோதுமை சாப்பிடுங்க. இப்போ என்னாச்சு, அவாவா ஏரியாவில் இருக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டாலே போதும். இப்போ அது புது ட்ரெண்டு, இது எங்கேருந்து வருது, தெத்தனா நீலன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். என்ன வயிறு பிடிக்க அரிசியை சாப்பிட வேண்டாம், அரிசி என்ன பண்ணலாம், நமக்கே ஏற்கனவே இருக்குது இட்லி தோசை, ஏன் இல்லை, இதை டாக்டர் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா, நம்மாத்து வழக்கத்தில் இல்லையா, வச்சுருந்து இருக்காலும் அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. ஃபைபர் வேணுன்னா கோதுமை சப்பாத்தி சாப்பிட வேண்டியதானே, அவன் டாக்டர் சொன்னான்னு சொல்லிட்டு ஃபைபருக்கா ஒரு டப்பா டின்னு, கால்சியத்துக்காக ஒரு டப்பா, கால்சியம்லாம் இனிமேல் அவன்கிட்ட கூட வாங்கி சாப்பிடாதுங்கோ, பால் சாப்பிடுங்கோ, பேரிச்சம்பழம் சாப்பிடுங்கோ, அதுவும் போறலையா, எள்ளு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு சாப்பிடுங்கோ, கருப்பு எறும்பு கல் கருப்பு எள்ளும் வசதி, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, கொஞ்சம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் கருப்பு எலும்புலாம் அப்படியே இரும்பு நேர் கால்சியத்துக்கு, கால்சியத்துக்கு மேல அது ஒரு மேல லெவலுக்கு மேல சாப்பிட்டேன்னா கை காலெல்லாம் இப்படி ஆயிடும், ஏன்னா அதோட பவர் ஜாஸ்தி, அதோட ஊட்டச்சத்து ஜாஸ்தி, இத்துணுண்டு எள்ளு ஊட்டச்சத்து ஜாஸ்தி. தினம் சிராதம் சாப்பிட்டு வரணும் பாருங்க, அப்படிதான் இருப்பான், தினம் சிராதம் சாப்பிட்டுட்டு வந்தா எப்படி இருப்பானா, இப்படிதான் இருப்பான். அதனால இந்த ஆகார நியத்திங்கிறது இருக்கு, இங்க தாயார் காமிச்சு கொடுக்கா, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப பால காமிச்சு கொடுக்குறா. அப்படி இந்த பசு என்ன பண்றது, பாத்திரத்தை கொண்டு வரானாம் இந்த ஆயர் கோபகன், அந்த கோபன் என்ன பண்றான், அந்த பாலை வந்து மடிக்கிட்ட வச்சுட்டு போயிடுறான், அவ்வளவுதான் சரியா போச்சு. ஏற்ற கலங்கள் அவன் வச்சுட்டு போனானா எதிர்வங்கி மீதழிப்ப, அவன் இன்னும் கொஞ்சம் பெருசா அடுக்க வச்சிருக்கணும், சின்னதை அடுக்க வச்சுட்டான், 25 லிட்டர் வச்சுட்டான், அது 50 லிட்டர் கறக்கிற மாடு, என்ன பண்ணும், வழியாம என்ன பண்ணும், ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஐயோ இவனுக்கு குறைச்சலா பண்ணும், நாலுலேருந்து இவனுக்கு செலவழிக்க தெரியலையே அப்படின்னு தோணாது, ரெண்டு வேலையும் இருந்தாலும் அது நல்லா வழிஞ்சா கூட பரவாயில்லன்னு நல்லா கலந்துருமா. அப்ப என்ன பண்ணும், இவன் தான் நல்லா பாத்திரத்தை மாத்தி வச்சுக்கணும். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய். அப்பாடி எம்பெருமான எழுப்புறான், எழுந்து வாடாப்பா, இப்படி நாயகியோட அப்படி நன்னா பந்தாறு வெள்ளி மைத்தனன் பேர்பாடன்னு அப்படி அவனோட அரவணைச்சன் தூங்கிட்டு இருக்கியே, எங்களை ரட்சிக்கவா சம்ரட்சிக்கவான்னு கூப்பிடுறாள் இங்க. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலாய். அப்படி எம்பெருமானே, உலகம் யாவையும் தாமலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே கம்ப நாட்டாழ்வன் ராமாயணத்தில் முதல் ஸ்லோகமா பலஸ்ருதியை கொடுத்திருக்கான். எப்பேற்பட்டதானவன் எம்பெருமான் அப்படின்னா, யாரு இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகன், யாருன்னா உலகம் யாவையும் தாமுலவாக்கலும், இந்த உலகத்துல இருக்க அத்தனை சிருஷ்டியில வந்த அத்தனை வஸ்துக்களையும் தன்னுடையதாக வைத்துக் கொண்டிருப்பவன் எவன், நிலை பெறத்தலும் அதை காப்பாத்தி ரஷணம் பண்ணிட்டு இருக்கான், நீக்கலும் அதுல இருக்க வேண்டாததெல்லாம் எடுத்துட்டு சத்துவகுணத்தோட வச்சிருந்து சம்ரக்ஷணம் பண்றானே, யார் அது, நீக்கலும் நீங்களா அப்படி வச்சிருந்து இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த வஸ்துக்களை அந்த வஸ்துக்குள் உள்ளுக்குள்ள ஈடாக உள்புகுந்து கடந்தெங்கும் பரந்துலன் அழகாசாதி பரந்த மாதிரி எம்பெருமான் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அழகிலா விளையாட்டுடையார் இப்படி எல்லா வஸ்துகளையும் தன்னுடைய வச்சுட்டு இருக்கான், அந்த எல்லா வஸ்துகளையும் சம்ரட்சணம் பண்றான், நல்லதா வச்சு சம்ரட்சணம் பண்றான், அதுல இருக்கிற ஹேய குணங்கள் எல்லாம் எடுத்து விட்டுறான், அந்த ஹேய குணங்கள் எடுக்கிறதோட இல்லாமல் அதுக்கு உள்ளுயிராக சென்று அதுக்குள்ளே தானும் ஒரு வஸ்துவா இருக்கான் எம்பெருமான். இப்பேற்பட்டுதான மாயன் மாமாயன் அழகிலா விளையாட்டுடையார் இப்பேற்பட்டதான ஒரு வசத்தியான லீலைகளை சேஷ்டிதங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்கிறாராம். அவர் தலைவர் அண்ணவர் கே சரணாங்களே, அவன்தான் லீடர்ஷிப், அவனுக்கு பேர் தான் தலைவன், அவனுக்கு தான் நாம் தொண்டனா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாராம். அப்படி ராகவனை எம்பெருமான காமிச்சு கொடுக்கிறாராம். ஊற்றமுடியாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் இந்த சுடரே தொழிலாய் மாற்றாறு வலிதொழந்தொன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. இப்பேற்பட்ட சிதி காமிச்சு கொடுக்கிற தயார் காமிச்சு கொடுக்கிற தோற்றமாய் இந்த சுடரே தொழிலாய் அப்படின்னு சுடர் எம்பெருமான ஜோதிஹி பரஞ்சோதிஹின்னு அந்த எம்பெருமான பரமபதத்தில் எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக தான் எழுதியிருக்கான் எம்பெருமான். அப்படி கோடி சூரிய சமப்பிரபன் எம்பெருமான் அந்த தேஜஸ்வி புயாசம் தேஜஸ்ஸாகவே எம்பெருமான் இருக்கானாம். அப்படி எம்பெருமான தேஜஸ்ஸா தியானம் பண்ணணும். அது தேஜஸ்ஸா தியானம் பண்ணுறதுங்கிறது சமம்ங்கிறதுனால சங்கஜக்க கதாபானேங்கிறான அந்த ஸ்திதியில எம்பெருமான தியானம் பண்ணிட்டு இருக்கோம். சுடரே தொழிலாய் மாற்றார் உனக்கு வலிதொழந்துன் வாசற்கண். இப்படி யார் யார் உன்னிடத்தில் பொறாமை கொண்டு உன்னிடத்தில் மாற்று கருத்துக்கள்லாம் கொண்டு எம்பெருமான் என்ன ஸ்திதி அப்படின்னா, இந்த சித்தாந்தம் கிடையாது, வைஷ்ணவ சித்தாந்தம் கிடையாது, இப்படி எல்லாம் ஒன்றும் பெருமாள் இல்லை, பிள்ளையார் இல்லை அப்படிங்கிற மாதிரி, பெருமாள் இல்லை, தாயார் இல்லை, யாரும் இல்லை, ஆழ்வார்கள்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஜோடித்தவைகள் அப்படிங்கிறான். எல்லாம் ஜோடித்தவைகள்னு ஒருத்தன் சொல்றான். அவனுக்கு அவன் பரகதிக்கு போனான், அவன் பரகதிக்கு போறான்னா பரகதிக்கு போக வச்சிருவா இவாளே. ஏன்னா அங்க போய் சொல்றான் என்ன ராமானுசன் நூற்று வந்தாதி சொன்னா என்ன தப்பு, அது ஒரு கேள்வி வேற, சொன்னா என்ன தப்பு, எல்லாரும் சேத்தனர்கள் தானே, இவாளோட பரந்த விசால மனசு தாங்க முடியல. அந்த பரந்த விசால மனசு கலாபேதம் இல்லாமல் நாம் ஒன்றாக சேர்ந்து இருப்போமே சொல்ல தோணலையே. ஏன் சொல்ல தோணல, பாஷிகா திருவடி தானே நாமகெல்லாம், ஏன் நமக்குள் இந்த பேதங்கள்லாம் தேவையில்லையே. நமக்கு அந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றி கொடுத்த ஒரு ஆச்சாரியனுக்கு அந்த ரங்கன் சன்னதி வாரத்தில் நமக்கு ஒரு புகழ் அஞ்சலி செலுத்திற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, அது ஏன் ஏற்படுத்தி கொடுக்கப்படாது, இதெல்லாம் ஏன் சொல்ல தோணல நமக்கு. அந்த மாதிரி ஆற்றாது வந்து உன் அடியபணியமா போலே இப்பேற்பட்டவர்கள் தான் சொல்றான். பொய் சொல்லி வெளியே ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம்னு நீங்க சொன்னால என்னமோ காசி கையாலாம் போயிருக்கலாம் இந்த குடும்பம். என்ன பண்றது, நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்மளெல்லாம் வெஸ்ட்ண்டு. ஆறாமுதன் சன்னிதி வாரத்தில் ஒரு மேடை உண்டு தேரடிக்கு பக்கத்தில், தேர்முட்டிக்கு பக்கத்தில் ஒரு மேடை, அந்த மேடையில் உட்காந்துன்னு ஆறாமுதான வெய்வான். நம்ம வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்கோம். ஒத்தன் பூணல் இருந்தால் என்ன, ஒத்தனுக்கு உயிர் போனா அந்த துணிஞ்சு போய் யாராவது ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது என்ன, யாராவது பண்ணுவோமா என்ன, நமக்கே வம்பு, நம்ம தான் சாத்வி, நம்ம தான் யாரு சாதுக்கள். யார் சொன்னா சாதுக்கள் யாருன்னா, சாதுக்களுக்கு அடையாளம் என்ன, சாது மிரண்டால் காடு கொள்ளாது, அவன்தான் சாத்வி. ஓடி ஓடி ஒளிஞ்சு கொள்றதுக்கு பேர் சாத்வி இல்லை, எதை பார்த்தாலும் ஓடி ஒளிந்து கொள்றது சாத்வி இல்லை. சத்துவகுணம் அதுக்கு பேர் சத்துவகுணம் இல்லை, அது பயந்தாங்கொல்லி. அவனுக்கு இதுல இல்ல, எதுலையுமே வாழ தெரியாது. எப்பொழுது ஒரு திராணி இல்லாம ஒரு விஷயத்துக்கு எதிர்நடையா போய் நின்று பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம் யாரிடம் இல்லையோ அவனால் எந்த உபயோகம் இந்த நாட்டுக்கும் கிடையாது, அவனோட பர்சனல் லைஃபுக்கும் கிடையாது. இதுல எல்லாம் சந்தேகம் இல்ல. ஆற்றாது உந்து உன் அடிபணியுமா போல, இப்படி எம்பெருமான் மேல யார் நிரீசவாதங்கள்லாம் சொன்னாலோ, யார் கிடையாதுன்னு சொன்னாலோ, அப்பேற்பட்டவாள்லாம் உன் திருவடி வாரத்துல வந்து விழுந்தா போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். அப்படி எம்பெருமான் எங்களுக்கு வசத்தியான ஸ்திதியை உன்னுடைய அந்த அதி உன்னதமான லீலையில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பிரார்த்திக்கிறாராம். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப எப்பேற்பட்டதான பசுக்கள்னா சிந்து ஜாதி பசுக்கள். அது ஒன்னும் வசத்தியா ஒசரமா இருக்கும், வெள்ள வெள்ளேன்னு இருக்கும் அந்த பசு. என்ன அப்படின்னா ஒசரமும் நன்னா இருக்கும் அந்த பசு, எவ்வளவு பால் வேணுமா அவ்வளவு வேணுமா அவ்வளவு கறக்குமா, எவ்வளவு வேணா சாப்பிடுவது அண்ணா, நிறைய சாப்பிடும் ஆனா பெருக்காது, நிறைய சாப்பிடும், நிறைய சாப்பிட்டாலும் பால் அப்படி வாரி சொட்டி விழுமா. எம்பெருமான் என்ன பண்ணுவான், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ சொன்ன உபன்யாசத்துல வந்தது, எம்பெருமான் கிருஷ்ணன், எம்பெருமான் கிருஷ்ணனை காட்டி கொடுக்காத பசுக்கள்லாம் இஷ்டமான பசுக்களை இணைத்து மறியூட்டி அப்படின்னு. இந்த பசுக்கள்லாம் கோ சமிருத்தி எப்படி வந்தது, கோக்கு சமிருத்தி எப்படி வந்தது, அப்படிதான் கோ சமிருத்தி இல்ல கோக்கு சமிருத்தி எப்படி வந்தது, எப்படி இவ்வளவு பால் கறக்கிறது அப்படின்னா என்ன பண்றது, அந்த ராதாகிருஷ்ணன் போட்டோகுப்புலாம் பின்னாடி பார்த்தோம்னா பசு நின்றுட்டு இருக்கும், அந்த பசு என்ன பண்ணும், அந்த எம்பெருமானோட சரணாரவிந்தத்தை நக்கி கொடுத்துட்டே இருக்கும், நக்கி நக்கி நக்கி நக்கி. இது என்ன பண்றது, காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து அப்படி எம்பெருமான் ஆனிரை மேய்க்க வந்தானேன்னு, அந்த ஆனிரை மேய்க்கிறதுக்காக எம்பெருமான் அழிச்சுன்னு வந்துட்டான், கூட்டமா கற்றுக்கரவை கணங்கள் அப்படி எல்லாத்தையும் ஓட்டின்னு வந்தாச்சு கூட்டம் கூட்டமா. என்ன தெரியுதுங்க, காடே தெரியல, பசுக்கள் தான் தெரியுது, வெள்ள வெள்ளன்னு பசுக்கள், வெண்மேகம் போல பசுக்கள் தான் தெரியுது. இத்தனை பசுக்களுக்கு ஆகாரம் காடே, காடை மேஞ்சுருத்துனா என்ன ஆகும், இத்தனை பசுங்களும் மேஞ்சுருத்துனா என்ன ஆகும், அங்க காடு இருக்காது, சமவெளி தான் இருக்கும், சாதாரண சமவெளி தான் இருக்கும். அப்ப கிருஷ்ணன் எப்படி தினமும் போய் அழிச்சுன்னு போய் அது கூட்டின்னு வரானே, நிறைய சாப்பிட்றதுன்னு சொல்றாளே, ஆமா என்னத்தை சாப்பிட்றது, எம்பெருமான் பார்த்தவனே தெரிஞ்சுட்டான் இந்த சிருஷ்டியில இது இதோட வயிற்றுக்கு இந்த சாதாரண ஆகாரம் போராது. அது மட்டும் இல்ல, ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, எம்பெருமான் வள்ளல் பெரும்பசுவா இருந்து பக்தி யோகத்துக்கு அப்படி அனுசரணையா இருக்கானாம். அந்த கோபகன்னிகைகள் யாருன்னா ரிஷிகள் தபஸ்வீகள், அவருடைய அவளுடைய தபஸ் பலிக்கணும் அப்படின்னா இவனும் கூட இறங்கி காரியம் பண்றான் எம்பெருமான். ஏன்னா எம்பெருமான நோக்கி ஒரு அடி வச்சோம்னா, இப்ப நீங்க நிசுமன் சென்னையில காமிச்சா என்ன ஆஸ்தான முதலியோ எம்பெருமான் எழுது இருக்கான், என்னத்துக்கு சுவாமி இது என்னமோ பெருமா இப்படி நடக்கணும், ஆமாமா அவ ஆசிரியர்களை பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் தாங்கலையா, அவ படியேறி வராம வந்தோன்னு இவனுக்கு முடியலையா, ஏன் இறங்கி போய் நம்ம ஐயோ குழந்தைய கூட்டின்னு வரலாமே, அவனுக்கு முடியாது, நாலு படி ஏற்றேன் அப்பாடா நாலு படி ஏற்றேன்டா என்னால முடியலடா, என்ன வயசுறாது இந்த ஒரு ஜென்மா எடுத்து ஒன்னு ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு எனக்கு முடியலையே அப்படிங்குச்சு. பின்னாடி நூறு மாமி வருவேன், மாமி வாங்க மாமி தட்டி கொடுப்பா, அப்படி தட்டி கொடுத்து வாங்க மேல வாங்க நம்ம பிரமாதம் செய்வீங்க நல்லா செய்வீங்க எல்லாம் போயிடும் எல்லாம் போயிடும் கவலையே படாதுங்க அப்படின்னு சொல்லுவேன். தெரிஞ்ச மாமி தான், ஆமாம் அம்மாண்டி நீ சொல்றேன் என்னால் முடியுது, அப்படி இல்லை எம்பெருமான சேவிக்கிறதுல ஊற்றமா வாங்குவோம், எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு சேவிச்சிருங்க, சேவிச்சிருப்பா என்ன காரியம், ஆற்றுல போய் நிம்மதியா தூங்குங்க, வேற என்ன சாப்பிட்டு தூங்குங்களேன் இந்த வலி இதோட போயிடுது அப்படிங்கா. யாரு எம்பெருமான் வந்து பேசுறான், மாமி பேசல, எம்பெருமான் அப்படி வந்து தட்டி கொடுக்கறான், வா வா வா வா தட்டி கொடுக்கறான், ஐஷம் போயிடுறான் மேல போய் நல்லா சேவிச்சா திருப்தியா போச்சு, சரி வாசம் அவ சொன்னது கரெக்ட், எதா இருந்தான் இங்க இப்படி முட்டி மோதின்னு போய் பிரமாதம் சேவிச்சாச்சு, ஆத்துக்கு போனா நிம்மதியா படுத்துறான், அப்பா நிறைய சேவிச்சாச்சு எனக்கு அது போதும், இப்ப என்ன காரியம், உடம்பு கை கால் மூட்டி என்ன வேணா வலிச்சுக்கோ நான் மாட்டும் படுத்துக்கேன், இந்த அடியும் மாட்டு போ நீங்க வா கொஞ்சம் என்னையே தருவிடு, அம்மா அடி அம்மா நல்லா சேவிச்சியாமா எனக்கும் சேர்த்து சேவிச்சு, ஆமாண்டி வம்சத்துக்கும் சேர்த்து சேவிச்சுட்டேன், அப்ப போ எனக்கு காரியம் நிறைய இருக்கு, நல்ல வேலை நீங்க போயிட்டு வந்தேல உங்களுக்கு கைங்கரியம் என்ன அந்த பலன் எனக்கு கிடைக்கும், ஊற்றமுடையாய் அப்படி ஊற்றமா இருக்கணும், அப்படி அனுசரணையா இருக்கணும், ஏன்னா அவள் மாத்திரா தான் சந்தேகமே இல்லை, அதே மாதிரி இவளும் பொண்ணு தான் இப்படிதான் இருக்கணும், வேற யாரு பொம்நாட்டிகள் தான் மாமியாரா வரா, பொம்நாட்டிகள் தான் பொண்ணா வரா, பொம்நாட்டிகள் தான் பேத்தியா வரா, வேற யார் வரா, அந்த வேறுபாடே நம்ம நினைச்சுக்க கூடாது. இந்த பசு என்ன பண்றான், மேய்க்கிறதுக்கு கற்றுக்கரவை காட்டு ஃபுல்ல நிறைச்சாச்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையன்னு தெரியுது, இந்த கோபக்கூட்டங்கள்லாம் கிருஷ்ணா ஏண்டா இங்க வர்றா, ஒவ்வொரு மாடும் ஒரு மாட்டை சாப்பிடுறோம் அவ்வளவுதான், திருப்பி நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறானா, வந்தான் அவனுக்குன்னு ஒரு சித்தமான ஒரு இடம், ஒரு மரம் நல்லா அழகா இருக்கும் ஆலமரம் மாதிரி ஜாமனை பெரிய மரம் வந்து உட்கார்ந்துட்டான், அந்த இடத்துல எல்லாம் மேயறதுக்கு போறது, நல்ல புள்ளினங்கள் அப்படிங்கிற ஆழ்வார் இந்த புள்ளினங்களை கூப்பிடுறார், என்னன்னா இந்த கொக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதை பார்த்தா அப்படி இருக்குன்னா பகவத் அனுபவத்தை ஆகாரமாக உடைய வள்ளல் பெரும்பசுக்குள் என்ன விட சித்தி பெற்றவார்கள் ஆழ்வார் சாதிக்கிறார் நம்மாழ்வார், என்னோட பகவத் அனுபவத்திலையும் பக்தியிலையும் முக்தின நித்திய முக்தர்கள் எப்படி ஆகாரத்தை கொள்றா? யார கொள்ற? உடுகயலுகல அந்த பகவத் அனுபவம் என்பதான வயல்ல, ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற வயல்ல பகவத் அனுபவம் என்ற அந்த நீர் பயிர் இருக்கு. அந்த பயிர் பயிர்களோட அதுக்கு அந்த பகவத அனுபவத்துக்கு உண்டான ஊற்றம் இருக்கு, ஆசை இருக்கு. அந்த ஆசைங்கிற நீர் அப்படி ஊடு கயிறுகளா போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் மீன் போறது. இந்த மீன், இந்த மீனை எதை சாப்பிடுறது? மீன் யாரு அப்படின்னா, நீ இந்த பெரியவாயகன்கள், அந்த நீண்ட பெரியவாயகன்கள் ஊடுகயலுகல. ஏன்னா எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம், எப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவம், எப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள். இவால சேவிக்க சேவிக்க எனக்கு என்ன சௌக்கியம் வருது? அவ சொல்றா யோகி தியானகம்யம் அவ கொண்டாடுறா, எனக்கு அவளோட போய் நிக்கணும், கூட நிக்கணும். அப்படி ஹிருதயத்தில இருக்க கூடாது, நேரம் நின்று அவாலேயே சாப்பிடணும். எம்பெருமானுக்கு நம்ம என்ன பண்றோம்? கண்ணால் வாரி பழகிறோம். அவன் அப்படி இல்லை, நம்மளே சாப்பிட்றான். எப்படி அப்படின்னா, கடைசி காலத்தில் பாருங்க, போத்தி எடுத்துன்னு போவான். எதுக்கு? தலசமிக்கிறது தான். எம்பெருமான், எம்பெருமானால கொடுத்த இந்த பஞ்ச பூதத்திலான இந்த தேகத்தையும் எம்பெருமான் சாப்பிட்றான். எப்ப ஏற்பட்டதான ருச்சி, எப்ப ஏற்பட்டதான ஆசை பாருங்க. நம்மளோட ஆத்மாவை மட்டும் கை கொள்ள, ஐயோ இந்த சேதனை என்ன அப்படித்தான் அந்த பாஷிகாரை விடவே இல்லை. பாஷிகாரை பள்ளிப்படுத்தணும்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்க உட்காந்து வச்சான்? அதுதான் வசதி. எம்பெருமான் எந்த இடத்த கொடுத்தான்? எப்பேற்பட்டதான இடத்த கொடுத்தான் அப்படின்னா, சௌக்கியமா சல்லாபமா அப்படி ரங்கநாயகியோட இருக்கக்கூடிய நந்தவனத்தை தேர்ந்தெடுத்து, எனக்கு இனி அந்த உற்சவம் வேண்டாம், அதெல்லாம் எங்க ஆம்டையாளத்து கொல்ல பக்கத்துல போய் பாத்துக்கிறேன். வசந்தோத்சவம் அதை நான் பாத்துக்கிறேன், அங்க போய் பாத்துக்கிறேன், அவளோட போய் சேர்ந்து இருந்துக்கிறேன். ஆனா அந்த வசந்தோத்சவம் கொண்டாடுறேனோனா அந்த இடத்துல என் பாஷிகார பள்ளிப்படுத்துனா வீதி வழியா நாலு பிரதர்ஷனம் ஆயிடுத்து, நேர காட்டுக்கு ஏலா பண்ண வேண்டியதான் பாக்கி. வேண்டான்னு அசரீதி குரல், எல்லாம் விளவத்து பெட்டான். என்ன வேண்டாம், என்ன வேண்டாம், யாருக்கு வேண்டாம்? பட்டர் சொல்றார், பெரிய பட்டர் வர்றார், இல்ல வேண்டாம். ஜெகதாச்சாரியன் மத்த ஆச்சாரியர்கள் போல் எம்பெருமானார் அப்படி இல்லை, வெறும் ஸ்தூல சரீரம் இல்லை, ஆதிசேஷன் அவதாரம், பஞ்சபூதங்களான உடம்பு இல்லை, அதனால இதை ரஷணம் பண்ணணும். ஆதிசேஷனோட சாநித்தியம் இங்க இருக்கணும். சட்டையை உரிச்சுட்டு போயிருக்கோம், நாகம் இல்லையா? நாகம் என்ன பண்ணும்? சட்டையை உரிச்சுட்டு போவோம். கொல்லையில பார்த்தீங்கன்னா சட்டை உரிச்சிருக்கோம், ஆனா நாகம் திருப்பி போயிருக்கும். அது உடம்பத்தை விடாது, தேகத்தை விடாது, நாகம் இங்கேயோ போயிருக்கும், சட்டையை மட்டும் உரிக்கும். வேற யாருக்கும் இந்த ஸ்திதி கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுப்பாங்க, விலங்குகளையோ மனுஷனுக்குலையோ, மனுஷனுக்கெல்லாம் தோல் உறிஞ்சுன்னா அதோட காலி, அவதான் டாக்டர் தான். இவனோ டாக்டரோ ஏதோ ஒன்று, ஒன்றும் டாக்டராத்துல இவன் இருக்கணும், இல்லை இவாத்துல டாக்டர் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆதிசேஷனுக்கு, அந்த சேஷனுக்கு மட்டுமே தான் தோல் உரிக்கிற ஒரு பண்பு உண்டு. அந்த தோலை உரிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆதிசேஷனோட. அப்படியா? அங்கியது அதை ரஷணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பட்டர் வந்து சொல்றானா, எல்லாம் வில வளர்த்து பெற்றா பட்டரே, எப்படி இப்படி எல்லாம் காலட்சேபம், எங்கேருந்து கேட்டீர்? எல்லாம் எங்கள் மூதாதையர் கூறத்தாழ்வானோட ஞானம்தான். அவர் அடிப்படியான இந்த பாஷிகாரோட திருவடி சாநித்தியம் கிடைச்சதில்லையே எங்களுக்கெல்லாம், எங்களுக்கு பேர் வைத்தாரே, இந்த பேரின் ஊற்றம் தான் இன்னைக்கு இப்படி இந்த அளவுக்கு ஞானம் சுரூபத்தை கொடுக்கறதுன்னா, அந்த பாஷ்யக்கார காரே கருணை ராமானுசா அவரோட ஸ்திதி தான் இது அப்படிங்கிறான். அந்த லெவலில் எம்பெருமான் அப்படி வசத்தியாக கொண்டு போய் அந்த இன்றளவும் பார்க்கலாம் தைல காப்புல அப்படி எம்பெருமான் அப்படி ஜாமனு கம்பீரமா எழுதிருக்கார், சாமி கொஞ்சம் வசதம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த காலத்துல இருந்தது ஆறடி ஒசரம் அந்த காலத்துல, இப்பதான் 5.5 அடி ஆயிடுது. இப்பயும் எங்கேயாவது ஒரு இடத்துல 6 அடி இருந்தா உலக கின்னஸ் ரெக்கார்டுங்கிறோம். அந்த லெவலில் பொறுத்து அந்த காலத்தில் எல்லாமே 6 அடி. எம்பெருமான் ராகவன் 12 அடியாம், அவனோட கையே 6 அடியாம். எப்படி? சீத்தை அணைக்கிறதுக்கு சீத்தை 6 அடி தான், 5 வயசுல அவ அப்படி இருப்பா. அந்த மாதிரி அந்த காலத்தில் அதெல்லாம் ஸ்திதி, நன்னா ஒசரமா இருப்பா, நன்னா இருப்பா எல்லாம். இன்னைக்கு ஜப்பான்லாம் சொல்றாரு 100, 150, எல்லாம் இருக்கா எப்படி இருக்கா தெரியல அப்படின்னு அப்படிலாம் இருப்பா. நம்ம சாப்பிட்றதே தொழிலாக வச்சுருந்தோம்னா சீக்கிரம் அவ்வளோதான், நம்மளை அதை சாப்பிட்டு போகிறோம், சாப்பிட்ற ஆகாரம் நம்மளை சாப்பிட்டுட்டு போகிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் இயற்கையை நமக்கு காமிச்சு கொடுக்குறது. அந்த ரீதியில் எம்பெருமான் வல்லல் பெரும்பசு எல்லாருக்கும் கூட்டம் கூட்டமாக நின்றுருக்கு, வெறும் வெள்ளை வெள்ளையாக தெரியுது கிருஷ்ணா அப்படின்ட்டான். இதோ ஒரு நிமிஷம் இருடேன், இதோ வந்துட்டேன், இன்னும் மாலி ஃபுல்லூட் எடுத்துகிட்டு போயிருக்கேன், எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற அதுக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னாலாம். என்னென்னா வேணுகானம் இசைக்கிறான் எம்பெருமான். அப்படி வேணுகானம் இசைச்ச உடனே இந்த மரத்தை மேய போன மாடுகள்லாம் அப்படி திரும்பி நின்று பார்க்கறதான். ஆஹா, என்ன மனோகரமான ஒரு கானம் அப்படிங்க, அப்படி மனசுக்கு ஹிதமா இருக்கான். திரும்பி பார்க்கறது எல்லாம் மேயறத விட்டுட்டு எல்லாம் வந்துருத்து எம்பெருமான சேவிக்கிறதுக்கு எல்லாம் சமர்த்தியா வருன்றிருக்கு. சாயங்காலம் வரை மத்தியானம் திருப்பி டிஃபனுக்கு எடுக்கிறான். டே கிருஷ்ணா, நீ வாசிச்சது போதுண்டா, பழையது சாப்பாடுறா சாப்பிடணுண்டா, எத்தனை நேரம்டா கானம் வாசிச்சுட்டே இருப்ப, சரி விட்டுட்டான். எடுத்து சாப்பிட்றான், எடுத்து சாப்பிட்டா சிலை மாறி இந்த மாடுகள்லாம் நின்றுருக்கு. ஏன்னா அந்த ரசத்தை பருகி பருகி பருகி அதோட காது ஆடலையாம் தலை ஆடலையாம் வால் ஆடலையாம் அப்படியே ஒரு சித்திரம் எழுதி வைத்தால் உலகம் ஃபுல்லும் ஒரு சித்திரம் எழுதி வச்சா அப்படி இருக்கும். இந்த ஸ்கிரீன் ஃபுல்லும் எல்லாத்துலையும் எக்ஸிபிஷன்லாம் சொல்றாங்க, போனான்னு பார்த்துட்டு வரோமா அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி சிலை போல் அதெல்லாம் நின்றுதான். அந்த இடையில தான் இந்த கூத்து, இவாளோட உட்காந்துட்டு கட்டு சோறு சாப்பிட்றது என்பதாக. எம்பெருமான் திருப்பி எடுத்து வேணுகானம் திருப்பி இசைக்க ஆரம்பிச்சிருவான். கேட்டு நேர்ந்துருக்கு பசுக்கள், சாயங்காலம் ஆயிடுது, எல்லாம் என்ன பண்றது, 4 மணி ஆயிடுத்து, நிறுத்திட்டான் வேணுகானத்தை நிறுத்திட்டான். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள காட்டிலேருந்து வெளியே வந்தானோ, அதனால பொழுது 4 மணி ஆச்சுன்னா விலங்குகளுக்கெல்லாம் தெரியும் ஆத்துக்கு போயிடணுங்கிறது தெரியும். 3 மணிக்கு போகும், 5:30 இந்த நகரம் நகரமா இருந்ததுன்னா 5:30 மணிக்கெல்லாம் திரும்பாச்சிடும். இதை திரும்பாத ஒரே வசு எருமை. எருமை எதுக்கும் அசராது, எதுக்கும் பயப்படாது. அதனால என்ன பண்ணுவா, ராத்திரி அதை கழட்டி விட்டுருவான். காலை ராத்திரி அவுட்டு விட்டான்னா ராத்திரி ஃபுல்லும் மேய்ஞ்சிட்டு கரெக்டாக பால் கறக்கிற சமயத்துக்கு உள்ள நுழையும், காத்தால தூங்காது. பேய் பிசாசு அந்த மாதிரி பகவதனமும் வேணுங்கிறான். எருமைன்னு வெய்யப்படாது, ஏன்னா எருமையோட திருமண மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம், பசுக்களோட பிருஷ்டத்தில் தயார் இருக்கா. ஆனால் எருமை அதோட 100 மடங்கு வசதி. பசுவை ஏன் கொண்டாடனா 33 கோடி தேவர்கள் இருக்கா, நமக்கு எதுக்கு அத்தனை பேர் வச்சு இந்த மண்ணை கட்டி மாரடிக்க போகிறோம். இந்த எருமையோட திருமுக மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம், கஜேந்திர ஆழ்வான் இருக்கான் இல்லையா, ரெண்டுமே பொன்னாக இருந்தாலும் சரி கா இதுவாக இருந்தாலும் சரி, அந்த யானையோட திருமுக மண்டலத்தில் மகாலட்சுமி வாசம். யானை இல்லாத ஊரில் வாழாதேன்னு சொல்லியிருக்கா பழைய காலத்தில். என்ன அப்படின்னா தோஷங்கள்லாம் போக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கு அந்த யானை. அந்த ஊர்ல இருக்க எத்தனை தோஷங்கள் இருக்கோ, எவ்வளவு அடாத தோஷங்கள் இருக்கோ, அத்தனை தோஷம் தன்னுடைய திருஷ்டியால் அது நீக்கிடுமாம். அப்பேற்பட்டதான வசதியான தபச உண்டு கைக்குள்ள கொண்டது யானை. அதனால ஊருக்கு ஊர் யானை வச்சிருந்திருந்தா வளர்த்துருந்தா எல்லா கோவில்லையும். இப்ப எதையோ சரி அடிமை விலங்கு, விலங்கு அடிமைப்படுத்துறான், அது பண்றான், கொடுமை பண்றான் சொல்லி சொல்லி இருக்கா. நம்மளும் ஊங்கடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது ஜென்மாந்திர சுகுர்தம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கியம் பண்றது. கேசவனை சேவிச்சோம் இல்லையா, அந்த ரீதியில குருவாயூரப்பன் கேசவன் எப்படி அப்படி மாத்தில் மாசு இல்லாத 6 வயசுலேருந்து, அது 80 வயசுக்கு இருந்தது நமக்கு தெரியும் கதை. ஆனா 6 வயசுலயே கைங்கரிய ஊற்றம் இருந்தது இருக்கு. குருவாயூரப்பனை திக்க பார்த்தாதான் சாப்பிடுவேன், எம்பெருமானை கொண்டு போய் சேவிச்சு கொடுத்தா சேவிப்பேன். எம்பெருமான முதுகலை ஏற்றினாலொழிய நான் நடைக்கு வரமாட்டேன். 3 பேர்ல ஒருத்தன்லாம் வரமாட்டேன், தனியா நிக்கணும்னா. 3 பேர்ல 3 பேரா என்னை கொண்டு வந்து நிக்க வைக்கிறியா, சைட்ல என்ன நிக்க வைக்காத, நடுவுல என்ன என் முதுகுல எம்பெருமான் கிருஷ்ணன் ஏறணும் அப்படி கேட்டுனா. ஊற்றமுடியாய் சாயந்தரம் 4 மணி ஆயிடுத்து, எல்லா மாட்டுக்கும் விற்க ஆரம்பிச்சிருத்து, எல்லாம் திரு திரு முடிக்கிறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன மாட்டுக்கு போய் விற்கிறது, ஆகாரம் நிறைய சாப்பிட்டு விட்டா, என்னது ஆகாரம் நிறைய சாப்பிட்டு விட்டா, டேய் ஏண்டா அப்படி பொய் சொல்ற என்கிட்டயே அப்படிங்கிறான் ஒருத்தம். இன்னொருத்தம், நீ அளவு மீறி பொய் புழுவுற எனக்கு நன்னா தெரியறது, அது கிராமத்து பாஷை இல்லடா, இத்தனை நேரம் நன்னா வயரும்ப சாப்பிட்டு கொடுத்தது இல்லையே, இங்கதானே கேட்டுருந்தது, நீ ஏதோ வேணுக்கான வாசனையோ நான் கேட்டுருந்தது, நீங்களாம் என்ன பண்ண கல்வரிக்கு ஆற்றுல போட்டு இருந்தோம், கல்வரிக்கு ஆற்றுல போட்டு இருந்தோம் அப்படின்னாலாம் அந்த அவளோட அனுபவம் அப்படி. இந்த வள்ளல் பெரும்பசுக்கள் என்ன பண்றது, இத்தையே ஆகாரமா சாப்பிட்டுதான். என்ன கானம், என்ன கானம், கிருஷ்ணனோட வேணு கானத்துக்கு ஈடு இந்த உலகத்துல வேறதான் இருக்கா, இல்லவே இல்லை. இத்த சாப்பிடுவோம், சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அதான் வள்ளுவன் சொன்னானே, மனுஷனுக்கு சொன்னான் அது, மாட்டை பார்த்துட்டு தான் வள்ளுவன் மனுஷனுக்கு சொன்னான். அத்தனையும் சாப்பிட்டுதான் அது வள்ளல் பெரும்பசு, இத்தனை சாப்பிட்டுதான். அப்படியே நீ அயற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பா, மீதளிக்காது. அப்படி சுரக்கமா பாசு, இப்படி சாப்பிட்டு தோணும், வயரம்ப சாப்பிட்டு கொடுத்து ஆகாரம் தீர்த்தம் காட்டணுமே, தண்ணி காட்டணுமே, நாக்கு எல்லாத்துக்கும் விக்காரம் சொத்து, கிருஷ்ணா நிக்காரம் எல்லாருக்கும் விற்கிறது. சரிண்ணா, நீங்க எப்போதும் போது நீங்க விளையாண்டு இருக்கோம், அந்த நான் ஒன் ஹவர்ல நான் கரெக்டா அஞ்சு மணிக்கு நம்ம மாட்டை ஓட்டின்னு போய்லாம் கவலைப்படாதுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு கோபிகைக்களும் பையவயோக துயில் கொண்ட பரம்பரனே, எப்படி எல்லா அவதாரங்களுக்கும் வித்தானானோ எம்பெருமான், அப்படி ஒவ்வொரு பசுமாட்டுக்கும் பக்கத்திலையும் போய் அப்படி ஒய்யாரமா சாஞ்சின் இருக்கானாம். எல்லா பசுமாடும் அவனுடைய திருவடிய தீர்த்தமா சாப்பிடுது. துவயம் இல்லையா, அந்த சரணாரவிந்தம் துவயம் இல்லையா, சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய சீமதே நாராயணன், அங்க தாயாரும் இருக்கார் இல்லையா, ஊத்தம் அங்கேந்து பகவதனும், அங்கேந்து அந்த பகவதனவும் என்பதான் அந்த நீர் வருது இல்லையா, அந்த நீரை சாப்பிட்டுதான் தாகமடங்கித்தான் சாப்பிட்டாச்சு, தாகம் அடங்கிடுத்து. இதுக்கப்புறம் என்ன பண்றது, எல்லாம் கரைக்கிறது அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அடுத்தது என்ன அப்படின்னா, எல்லாம் பின்னாடி இப்படி உறையிறது எம்பெருமான் கிருஷ்ணன் மேலேயே உறைஞ்சுக்குமா, ஏன்னா நிறைய சாப்பிட்டாச்சு, தினவெடுத்து போச்சு, உடம்ப எதுலயும் போய் நன்னா தேய்க்கணும். எதா தேய்க்கிறது, அந்த கிருஷ்ணன் கண்ணனின் நம் கருந்தெய்வம் சிலையா போயிட்டான் அப்படியே, எல்லா இடத்துலயும் மூலவராயிட்டான் எம்பெருமான். அந்த மூலவர் மேல நன்னா தேய்ச்சுக்கிறது உடம்ப, அது பசு, அது கொடுத்து வச்சது. கோகுலத்துல பிறந்ததெல்லாம் அந்த ஜென்மத்துல கோபிகைகள் மட்டும் இல்ல, கோபிகைகளை விட ஆயிரம் மடங்கு தபஸ் பண்ணது இந்த பசுக்கள், அதுல எல்லளவு சந்தேகம் இல்ல. எவ்வளவு ஞானம், எவ்வளவு ஞானம். அப்படி எம்பெருமான் மேல இழைச்சு இழைச்சு அந்த சிந்து ஜாதி பசங்களுக்கு கோவர்த்தன பசுனே பேரு, கோவர்த்தன பசுனே பேரும், அது அப்படியே அழகா இருக்கும். இதுக்கு மேல இப்ப ஒரு இடத்துல பாத்துட்டு வந்தோம், இத்தனை நாள் நேரம் பார்த்தது இல்ல, திருஷ்டியில வசத்தியும் கேள்விப்பட்டிருக்கிறதோ சரி, கீர் மாடுகள் என்பதாக குஜராத்ல துவாரகையில எம்பெருமான், பிற்காலத்துல எம்பெருமான் எங்க போனாலும் அவனுக்கு ஒரு மாடு வேணும், ஏன்னா மனுஷனோட குருத்தம் நடத்த முடியலையே, என்ன பண்றது, இவங்கெல்லாம் பழகி என்ன பிரயோஜனம், ஊற்றமுடையாய் அதுக்கு தெரியுது, எது நீரு அப்படின்னு அதுக்கு தெரியுது, எது ஆகாரம்னு அதுக்கு தெரியுது. அப்படி வயற்றகலங்கள் எதிர்வங்கி மீதழைப்ப ஏன் அப்படி பால சொரியாது அது. எம்பெருமான் பகவத்யானம் பகவத்யானம் பகவத்யானம் பகவத்யானம்னா அன்னைக்கு என்ன பண்ணார், ஒரே ஒரு பருக்க திரௌபதிக்கா ஒரே ஒரு பருக்கையை சாப்பிட்டார். எத்தனை பேர் வயிறு ரொம்பித்து, எப்பேற்பட்ட மகரிஷி துர்வாசர், சன நேரம் அத்தனை பேரும் பஸ்மம் பண்ணியிருப்பார், எப்படி காப்பாத்தினா எம்பெருமான், ஒரே ஒரு பருக்க குடு குடு குடு குடு குடு ஒரே பருக்க குடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் பழசு பழையது, நம்மளா இருந்தா அந்த பழையதை போய் எவன் சாப்பிடுவான், அது வேற அலம்பு வேலை அலம்பியாச்சு, அது எல்லாம் கன்றாவியோ சாப்பிடுவோமா நம்மளாம், அவன் எம்பெருமான் அப்படி ஊற்றமுடையாய், அப்படி ஊற்றமா இருக்கான ஆசிரியர்களை ரஷணம் பண்ணுங்கிறதுக்கு. இப்பேற்பட்ட பசுக்கள்லேருந்து ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்றாலே கோப கன்னிகைகள் எப்படி இருப்பா, வேற எப்படி இருப்பா, கோபர்கள் வேற எப்படி இருப்பா, பகவத் அனுபவமே ஈடாக இருப்பாளும், அது எல்லாரும் சந்தேகமும் இல்லை. அவனுக்கு பகவத் அனுபவம் வந்து பெரிய விஷயமா, அவன்கிட்ட போய் சொல்லுவா இவா எல்லாம் என்ன வள்ளுவன் சொல்ற மாதிரி கொக்கரித்த கொங்கரேன்னு சொல்றாமா, என்ன தபசந்து கொக்கரிச்சானா, என்ன கொக்கரித்த, ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சது, தெரியும் உன் சொரபம் எனக்கு தெரியாது சுவாமி சொல்ற பிக்ஷ போடுறச்ச, அந்த ரீதியில இவன் என்ன பண்ணான், புல் இணைவாய் பிளந்திட்டான் அப்படிங்கிறான். அப்படியா, அதெல்லாம் சுலபம், அவனுக்கு என்ன சகடாசுரன் தான் எட்டி வச்சானே, ஆறே மாசத்துல சகடாசுரன் வந்தான், பிஞ்சு பாதத்தால இப்படி எட்டி உதச்சான், அதுவே அவனால தாங்க முடியல. ஏன் கிருஷ்ணன் அப்படித்தான் பண்ணுவான், வேற எப்படி பண்ணுவான், இது என்ன பெரிய ஒரு வசதியான சமாச்சாரம், புல் இனிவாய் பிளந்திட்டான், பொரு கரியின் கொம்பு பொசித்தான், கல்லவரக்கியை மூக்கோடு காவலனை தலை கொண்டான், அதெல்லாம் விஷயமா, அவன் மார்பு மேல எழுதி குத்தினான் கம்சன் உயிர் போயிடுது, போடுதா ஒரு குத்துக்கு போச்சா, எத்தனை குத்துக்கு போச்சு கேக்குறாளாம், இல்ல குத்த கை ஓங்கினா போறது. அப்படி சொல்லு, அவன் குத்தெல்லாம் வாங்க முடியுமா? அவன் செல்லமா தட்டுறதா வாங்கணும். ஆனா சிச்சிக்க ஆரம்பிச்சானா அவனோட எண்ணமே அப்படி பஸ்மமாக்கிடும். எம்பெருமானுக்கு ஒரு ஆயுதமே வேண்டில. வா அழுகிரு சிங்க வருவா என்னவன் தான் அப்படி ஹிரண்யாக்ஷன் ரெண்டு கையால் அப்படி பிரிஞ்சு பிரிச்சு எடுத்துட்டான். அப்படி குடல எடுத்து மாலையா போட்டுட்டான் எம்பெருமான். சாட்சி பூதன் ஏன்னா இனிமேல் அவன் பழைக்க மாட்டாங்கிறதுக்கா அப்படி காமிச்சு கொடுக்குறான் ஆசிரதாளுக்கா. அப்படி அவனோட நகமே அங்க ஆயுதம் ஆயிடுது எம்பெருமானுக்கு. எத்து வேணும் ஆயுதம் ஆகணுங்கிறது இல்ல. திருப்பி பின்னாடியும் பார்க்க போறோம். ஓங்கி உலகம் இல்ல அன்றி உலகம் வந்தாய பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர் வங்கி மீதழைப்ப பாற்ற அதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும்ப செக்கல் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரை ஊற்ற முடியாய் பெரியாய் உலகனில் மாற்றார் உனக்கு வலிதுணர்ந்து மாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே பவுன்றவரும் வாசுதேவன் ஒருத்தர் இருந்தான். நிறைய கதைகள் இருக்கு, இந்த கதை சொல்லல சொல்லிடுறேன். பவுன்றபுரம் வாசுதேவன் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பவுண்டரீகபுரம்ங்கிற ஊர்ல இருந்திருந்தான். அந்த ஊர் ராஜா யுவராஜா இவன் தான். இவன் வச்சதுதான் சட்டன் வாசுதேவன். நல்ல சாமர்த்தியசாலியா இருந்தான், நல்ல கல்வி கேள்விதான் சிறந்து இருந்தானா. இவனுக்கு இவன் மேல அசூயை. யாரு? என் பேர்ல ஒருத்தன் இருக்கானவே கிருஷ்ணன் வாசுதேவன் அப்படின்னு கோகுலத்துல ஒரு எடையன் போய் அவன் பெரிய மகானுபவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, போயும் போயும் கம்சன் அவனுக்கு எல்லாம் பயந்துட்டு இருக்கானே. இல்லப்பா கையில சக்கரம் விடுறான் அவன், எப்ப பார்த்தாலும் கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கான். இப்படி சுண்டு வரல மலைய தூக்கினான் பார்த்தான். சரி நம்மளும் ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும். என்ன பண்ணணும்? அவன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான், ஏதாவது ஒரு அவசரம்னா கையில சக்கரத்தை காமிக்கிறான் அப்படிங்கிறான். சரி உடனே ஒரு யந்திரத்தை ரெடி பண்ணா சக்கரம் மாதிரி ஒரு யந்திரம், அது எப்படி ஒரு தடவை சுத்தி விட்டுட்டா போறோம், இப்படி கையில வச்சிருந்தா போதும் சுத்திட்டே இருக்கும். அது இப்படி அதை வச்சு சுத்திட்டே இருந்தானே. நான் தான் நான் தான் நான் தான் ஒரிஜினல் வாசுதேவன். அவன் டூப்ளிகேட் கருப்பா இருக்கானே. ஆமா நான் சேஃபா இருக்கானே. அப்ப யாரு தெய்வங்கள்ல எப்படி இருக்கும் சேஃபான்னா இருக்கும்? எந்த எந்த கோவில போய் பாருங்களோ எந்த கோயிலும் தெய்வம் சேஃபா இருக்காது. மூல அப்புறம் மூல விக்கிரகம் மாதிரியும்பா மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து மாப்பிள்ள என்ன இருக்கா, ஓ சூப்பரா இருக்காரு மூல விக்கிரகம் மாதிரி இருக்கேர். இவா நல்லா இருக்கிற மாதிரி இவா இருந்தா கண்ணாடி சுரூபத்துல பாக்கணும். ஏன்னா கருப்புன்னு அவளை இழப்பானே, எங்க கிருஷ்ணன் அவளை கருப்பு, எங்க கிருஷ்ணன் அவளை கருப்பு. ஒட்டிக்க ஒட்டிக்க அந்த சையதடங்கன்னு கஞ்சனமும் சிந்தனும் அந்த கோபிகை எல்லாம் போய் மையத்துக்கு உட்காந்து சிரமப்பட மாட்டானா? அப்படி கிருஷ்ணன் அப்படி ஒத்தே தேய்ச்சி அப்படி இட்டுருவா சரியா போச்சு. இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கடைசியில் அவன் வெளுப்பா போயிட்டான் கிருஷ்ணனே அடையாண்டு இல்லை யசோதைக்கு. ஏன்னா இத்தனை பேர் மையிட்டுண்டா அப்படி இருக்கும், அதான் சரியா போச்சு. அவன் வெளுப்பா வெளியே வெளியேன்னு போயிட்டான். பலராமனா கிருஷ்ணனா தெரியல. பலராமனுக்கு ரே நீ என்னடா கருப்பா இருந்த, நான் சேப்பா இருந்தேன், இப்ப என்னடா நீயும் சேப்பா போயிட்டு வெள்ளையா போயிட்ட, யாரு பெரியவன் தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறானா. அந்த மாதிரி இந்த போன்ற வாசுதேவன் இப்படி ஜலசியோட அலைஞ்சிட்டு இருந்தான். ஓ சத்தியா நான் தான் வாசுதேவன், நான் தான் வாசுதேவன், நானும் நிறைய கீதையிலேருந்து எல்லாத்தையும் சொல்றேன் வாங்கும். யார் கேட்கறது? எல்லாரும் சொன்னா எல்லாத்தையும் கேட்க முடியுமா? எங்க சுவாமி மாதிரி வேற வழியில சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, தலை எது கருன்னு இருக்கும், அதுக்காக எல்லாருக்கும் உட்காந்து சொல்லிட்டு கேட்டு இருக்க முடியுமா? போன்ற வாசுதேவன் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா எம்பெருமான் எல்லாரும் எம்பெருமான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அப்பா சுவாமி இப்படி அவனும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கான், மாற்றால் வலிதுலந்து வாசக்கன் அந்த மோனர் டேய் சொன்னா கேள்டா, நான் ஒருத்தன் தான் வாசுதேவன், நீ தானா அந்த வாசுதேவன்? அதோ சாட்சாத் மன்மத மன்மத சாட்சாத் மன்மத மன்மதகன் 16,000 பேர் உன கல்யாணம் பண்ணான்னு நினைச்சேன். இப்படி கண்ணங்கரேன்னு இருக்கிய, ரொம்ப கரப்பா இருக்கிய அப்படின்னா, ரொம்ப கரப்பா இருக்கிய, ரொம்ப அழகுன்னு நினைச்சிருந்தேனே உன போய். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன வாசகம் சொல்லு, என்ன என்ன மாதிரி நீ என்னென்ன பண்ணுவ சொல்லு அப்படிங்கிறானா. தோபார் நானும் சக்கர வச்சுட்டு இருக்கேன் சுத்திரேன் பார் அப்படின்னானா. ஃபூன்னு ஒரு ஊது ஊதினா அது எங்கேயோ போய் உழுந்து தொப்புன்னு உடஞ்சே போடுது. இப்ப 100 சக்கரம் கொன்ற முடியுமா உன்னால அங்குறான பவுன்ற வாசுதேவன் பார்த்து. இந்த பார் எனக்கு கோபம் வராது, வந்தா ஓடி போயிடுவேன், அதான் வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு கோபம் வராது, எனக்கு கோபம் வராது, ஏன் கோபத்தை கலராது, ஏன் கோபத்தை கலராது, ஏன் கோபத்தை கலராது அப்படிங்கிறான். மெய் சூதி சங்கமெடுத்தான் நல்வே யூதி பொறையுடர் மன்னக்காய் சங்கமெடுத்தாதே அங்க உலகத்தை அப்படி அதிர வச்சது, அடிவயிற கலக்க வச்சது. அப்படி தூக்கினா சுண்டு வரல திருப்பி, அதனால தூக்கினதுதான் தாமசம். எங்க இருந்தானோ சக்கரதாவான் அப்படி ஜம்மனு வந்து திருக்கரங்கள்ல ஆயுதமா அப்படி வந்துட்டான். முதல்ல ஆயுதமா தெரிஞ்சான் பவுண்டர்வாசன், வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுடு, நான் அந்த வம்புக்கே வரல. அப்புறம் அது ஆபரணமா தெரிஞ்சுதான், ரொம்ப அழகா இருக்கு, நீதான் சாட்சாத் பெருமாள். மாற்ற வலிதலந்தன் வாசர்கன் இப்படி விட்டானா கம்சன், இந்த மாதிரி மாரீசன் சொல்லுவான். மாரீசன் என்ன பண்ணுவான், ராமனை பார்த்து ஏற்கனவே சண்டைக்கு வந்துட்டு போயாச்சு, அந்த கரதூஷணனுக்கெல்லாம் வரும்போது மாரீசனும் வந்துட்டு போயிட்டான். ஆஹா வேண்டாம், சாட்சாத் நாராயணம் வாசுதேவன் நான் கை கூப்பிடுறேன், பிரத்யுன்ன சங்கர்ஷணன் அவளோட அவதாரம் தான், இதுல எல்லளவு சந்தேகமும் தெரியல, அதனால நான் கை கூப்பி விட்டுறேன் இவனை அப்படின்னு ஓடி போயிட்டான். போயிட்டு உட்காந்து என்ன பண்ண, ராமத்தியானம் பண்ணிட்டு இருக்கான். போற போக்குல எப்படி இருந்தாலும் செத்து போறோம், இந்த ராட்சச உடம்பு இன்னும் எத்தனை நாளைக்கு நினைக்க போறது. ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம தியானம் உட்காந்து தபசியா மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து ராவணன் வந்தான். டேய் என்னாச்சு சீதையை நான் கவர்ந்துட்டேன். அடப்பாவி ஏண்டா உனக்கு ஏண்டா அந்த தலையெடுத்து, ராமனை போய் சமாளி. வேண்டாம், ஒரு தடவை பார்த்துட்டேன், கரதூஷனாலும் போனேன், சிரச கொஞ்சிட்டான், கரதூஷனே ஒண்ணு இல்லைன்னாயிட்டான், நான் அந்த வம்புக்கே வரல, சத்தியமா அவன் நாராயணன் ஒத்துக்கோடா இப்பயான்னு அவன்கிட்ட வம்பு வச்சுக்காத அப்படிங்கிறானான். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை, ஒண்ணு அங்க போ இல்லாட்டி பரலோகத்துக்கு போகன்னு கத்திய உருவிட்டான். போயும் போயும் உன் கையால சாகிறதுக்கு அந்த எம்பெருமான் ராகவன் அவன் ஒரு சன நேரம் ஒரு எதிரோலே அடிச்சு தீர்த்துமே, கிடைக்க மோட்ச கதியே கிடைக்கும். இதுக்கு போயும் போய் இவன் காலில் போய் விழுந்துட்டா, இனியும் இவன் காலில் விழப்படாதுன்னு நினைச்சுட்டான். உனக்காக போறேன்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்காக போறேன், சரி சரி போ போ போ போ அப்படின்னா, எங்கேயும் இவன் அடிச்சுட்டு விட்டான். இவன் அடிச்சுட்டான்னா அதுல அங்கத்துல ஹீனம் வரும் இல்லையா, அந்த ஹீனத்தோட போய் எம்பெருமான் சரணடைஞ்சு மோட்ச கதிக்கு போகணுமா. போயும் போயும் தள்ள அடிச்சுக்கிறான் மாரீசன். எவ்வளவு பெரிய தியானம் பாருங்க, எவ்வளவு பெரிய தியானம் அவனுக்கு. வேண்டாம், எனக்கு நீச்சமான மரணம் வேண்டாம், போயும் போய் நீ நீச்சன், தாசானு தாசன் தாசரதியோட குமாரன் இருக்கான், அவன் திருவடி சரணங்கள்ல நாம விழறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போனான். மாயமான் மாயச்சற்று மறுதிற நடந்து வையம் தாயுமா வரவை அப்படி போய் நின்னான். மாயமானா நின்னான, போய் போய் போனவன்னு என்ன பண்ணா, சீத கண்ணில் பட்டான். ஏன் அப்படின்னா தாயாரோட அனுகிரகம் இருந்தாதான் மோட்சம் சித்திக்கும், எல்லளவு சந்தேகமும் இல்லை. தாயாரோட கடைக்கண் பார்வை விழுந்துடுத்துன்னா எப்பேற்பட்ட பாவம் பண்ணி இருந்தாலும், நான் என்ன, நான் வந்து வசதியா மகாராட்சச பதர், நான் எப்படி கரத்தேறது, போறாங்க நேரேந்து எப்படி இவளை பிரிக்கிறது, எனக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்க வைக்கிறது, ராமனுக்கு கோபத்தை உண்டாக்கினாதான் இப்ப மோட்சம் கிடைக்கும். நான் போய் தபஸ்வி, நான் உன்ன ராமாராமன் தபஸ் பண்ணிருக்கேன் கொடுன்னு கேட்டானே, அவன் உன்ன தராசுல நிறுத்தி பார்ப்பான். உன் பக்தி என்னது, உன்னோட உபாசனை என்னவோ ஒரு தராசை எடுத்து பார்ப்பான். என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது, என்னோட அகிஞ்சனன் அனன்ய கதி எனக்கு இல்லையே, எனக்கு வேற கதி இல்லை, அகிஞ்சனன் நான் அப்படியே கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியாது, என் பக்தியை பார்த்தான் அப்படி விட்டு பார்க்கறான். தாயார் தென்படுறான், ஐயோ இந்த தாயாரோட திருஷ்டியில நாம பண்ணணும்னு அப்படி மாயமான் மாய சற்று மறுதிர நடந்து அப்படி நடக்கிறான், ஒய்யாரமா அப்படி நடக்கிறான். பார்த்தோம் தாயார், ஆஹா மான் ரொம்ப அழகா இருக்கு, இந்த மான் ரொம்ப நன்னா இருக்கு, அது அழகா இல்லாம எப்படி இருக்கும், ராமநாம தியானம் பண்ண அந்த ஆத்மா ஞானத்தோட விகாசிக்காம அது எப்படி இருக்கும், ஞான விகாசம் அப்படிதான் இருக்கும், ராட்சச பதரா இருந்தாலும். ஏன் நம்ம பிரகலாத ஆழ்வான் இல்லையா, பலி இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தி இல்லையா, சிக்ஷிக்க வந்தவனுக்கு என்னன்னு தெரியல, திருவடி திருவடி வாரத்தை கொண்டு போய் நேரம் தள்ள வச்சான். இத்தனை பேருக்கெல்லாம் ஒரு திருவடி, அவன் பிரத்யேகமா அவனுக்கு மட்டுமே ஒரு திருவடி, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம். மா யமான் மாய சற்று அப்படி போய் நின்னானா, சீதை பார்த்துட்டா, பார்த்தோன்னே எனக்கு அந்த மான் ராமா அந்த மான் வேணும். ராமன் சொன்னானா இது தர்மம் என்று, அவன் நேத்திக்குதான் கொஞ்சோட உபாசனை பண்ணியிருக்கான், அவன் மேல கருணை காட்டாத சொன்னா புரிஞ்சுக்கோ, யாருக்கு கருணை காட்டுன்னு தெரிஞ்சுக்கோ. சிற இருந்தால் ஏற்றம் வியாஜ்யம் என்ன, வியாஜ்யம் என்ன, என்னோட சாதுஜன பரித்ராணம் நீ தான் நினைச்சிருக்கியா, நான் தபஸ் இருந்து அவளை காப்பாத்துறேன்டா. சிறை இருந்தால் ஏற்றம், எப்படி சிறை இருக்கிறது, இவன் ஒருத்த வந்திருக்கான் தபஸ் இவனை பிடிச்சிருந்து நம்ம பண்ணிக்கணும். என்ன இந்த மானை பிடிச்சு கொடு, போ அந்த மான் பின்னாடி போ, துரத்தி விட்டா. ஏன் பக்கத்துல நின்னேன்னா என்னோட என்னைய பார்த்துட்டு இருப்ப, அவனுக்கு மோட்சத்தை தரமாட்ட, அவனுக்கு மோட்சத்தை தரணும். உன்னால முடிஞ்சு இந்த குழந்தைக்குதான் மோட்சம் தர முடியும், எனக்கு எல்லா குழந்தைக்கும் தரணும். நாங்க போய் இருக்கேன், நாங்க போய் இருந்து தபஸ் பண்றேன், தபஸ் இருந்தாலும் சிறை இருந்தால் ஏற்றம். அதனால மாயமான் மாயச்சற்று அப்படி போன உடனே அம்புரா துணியில இருந்து எடுக்கிறான் ராகவன், நீ என்னை ஏமாத்தின்றே போற. பார்த்தான் இதுக்கு மேல விட்டா எம்பெருமான் நம்ம பிராணத்தை எடுத்துருவான். பிராணத்தை எடுத்தா கூட மோட்சகதி உண்டா இல்லையா சம்சயம் வந்து விட்டவனுக்கு. ஐயோ என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றது, இவன் நடிச்சு நமக்கு மோட்சகதி கிடைக்கலன்னா அது அவனுக்கு அசிங்கம் பாச்சே. ஐயோ ராகவனுக்கு தர்ம சங்கடமா போடுமே, ஒரு ராட்சசனா இருந்தா என்ன, ஒரு பானத்தனா அடிபட்டான், அவனுக்கு மோட்ச பிராப்தி கொடுக்கதில்ல, இவன்லாம் ஒரு தெய்வமா உலகத்துல நாளைக்கு அவனா பட்டிமன்றத்துல பேசுவானே, நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு யோஜனை அவனுக்கு ஓடுறச்சே, இவ்வளவு யோஜனையும் அவனுக்கு உட்கார்ந்துட்டு பட்டிமன்றத்தில் எதுதான் பேசணுங்கிறது, நமக்கு வியவஸ்தையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அதனால கேட்கறான், அந்த சமயம் பார்த்தான், அப்பதான் ஞாபகம் வருது, யோ ஹிக தியானகம் எம், ஏன்னா இந்த ரிஷிகளோட போய் போய் போய் போய் இந்த ரிஷி வாசனை அடிச்சுட்டோம், நான் ஆச்சாரியன் திருவாரிவாரத்தை புரிச்சுக்கணும். ஹே ராமா ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணாங்கிறான். முதல்ல வாய்த்தவரு ஹே ராமான்ட்டான், அப்புறம்தான் புரிஞ்சுது எம்பெருமா நீங்க இருக்கானே, இவன் திருவடியை பிடிச்சது நம்ம எங்க கதி போறது, அது பிரயோஜனம் இல்லையே, அப்ப யார் கதியை பிடிச்சுக்கிறது. ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா ஹே லக்ஷ்மணா கத்துறான், மூணு தடவை கத்தினான், மூணு தடவை ஆச்சாரியன் திருமணத்தை சொன்னவனுக்கு நிச்சயம் ஒய்வு. யோஜனையே பல எம்பெருமான் ராகவன் உடனே அம்புரா துணிந்து எடுத்தா அம்ப விட்டுட்டான், மோஷம் கழிச்சது போட்டான். ஒரு க்ஷணம் அந்த தாமச பிரகதியான அந்த ராவனோட சோத்தை சாப்பிடாம ரிஷிகள் இருக்கும் மனத்தில் வந்து தபஸ் இருந்து சாப்பிட்டானோ உணவு அவளை காரியம் பண்ணும், ஆகாரம் அவளை ஞானம் பண்ணும். நாளைக்கு இந்த ஆகாரத்தை பத்தி விசேஷமா இதை விட எனக்கே இவளை வாயில வருதுன்னா அவளை நாள் பாக்கம் காரா கேட்கவே வேண்டாம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் அவளுக்கெல்லாம் அப்படி வருஷிக்கும் வாழ்ந்து வருஷிக்கும், அப்படி வசதியான உபன்யாசம் நாளைக்கு நடக்கிறது அவசியம் வந்து எல்லாரும் அன்வைக்கும். காத்தால காப்ரா ஆசிரமத்தில் 9 மணிக்கு ஆசிரத வருஷத்தில் எம்பெருமான் அப்படி வசதியா இருக்கானா, ஒரு கதை சொல்றதுக்கு விளையாச்சு, ஒரு வண்டி கதை இங்க இருக்கு. ஏற்ற கலங்கள் எதிர் வங்கி மீதளிப்பமா அற்றாதே வாசலையும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் இந்த சுடையாய் மாற்றாய் வலிதன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, ஏன் அப்படி எதிர்வங்கி மீதளித்தது அப்படின்னா, கலமிடாதார் குற்றமே ஒழிய பசுவின் குற்றம் என்று என்பதான நிர்வாகமாம். என்னன்னா சில பசுக்களுக்கு மடி சின்னதா இருக்கும், சில பசுக்களுக்கு மடி பெருசா இருக்கும். எப்படின்னா ஆச்சாரிய போர்வர்கள் சில பேருக்கு ரொம்ப விசிராந்தியா மனசு இருக்கும், எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எவ்வளவு பெரிய அர்த்தமா இருந்தாலும் சொல்லிடுவேன். சில பேர் சிக்ஷித்து இவனுக்கு ஏற்ற கலங்கள் இவனுக்கு சொல்றதுக்கு ஏத்தம் உண்டா, இந்த ஞானத்தை கொடுத்தோம்னா இவனுக்கு வாங்கிக்கிறதுக்கு கிரகித்துக்கு சக்தி உண்டான்னு பார்த்துட்டு ஆச்சாரம் கொடுப்பா. நம்ம ஒண்ணு என்ன பண்ணுவோம், ஓ இந்த ஆச்சாரம் இவ்வளவு தான் தெரியும் போல் இருக்கு, அவர் அன்னைக்கு அதை சொன்னார், இவர் சொல்லவே இல்லை, இதுல என்ன கிடைச்சது, இந்த ரசானுபவம் என்ன கிடைச்சது, இதன் மூலம் என்ன தாத்பரியம், அவர் நம்ம பிரிட் பண்ணி தான் கொடுக்கிறேன். பிரிட் பண்ணி ஓவர் டோசேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அவர் தான் அது மாதிரிதான், யார் யாருக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணுமோ டாக்டர் கொடுப்பேன், பார்த்து தான் கொடுக்கணும். என்ன எனக்கு தெரியும் டாக்டர் எனக்கு பாராசிட்டமால் தானே 250 இல்ல இல்ல 500 இல்ல இல்ல 650 எது எதுக்கு சாப்பிடணும் இருக்கு, மூணுத்தையும் போய் சாப்பிட்டோம்னா ஒருவேளை சாட்டு பாக்குறது 250 நிக்கல ஜுரம் சரி 500 நாளைக்கு அடுத்தது அதுக்கப்புறம் 650 அதுக்கப்புறம் நேரம் ஹாஸ்பிட்டல் தான் வேறங்க ஜுரமா போகும், நம்ம உடம்பு தான் அங்கே போகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும். இந்த மாதிரி டாக்டர் என்ன கொடுக்குறாளோ அது மாதிரி ஆச்சாரியன் என்ன அப்படி வாரி வழங்குறாரோ அது எந்த அளவா இருந்தாலும் அந்த அளவு போதும், அந்த அளவுக்குள் முழுகி இன்பத்தை திளைக்க வேண்டுமே தவிர அதனுடைய எல்லையை அப்படி பருக வேண்டுமே தவிர அதுக்கு மேல இருக்க பாத்திரத்தை ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ள கலம் கொள்ளாது, அவ்வளவுதான். ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப, கர்மண்யேவாதிகாரசே மாபலேசு கதாசனன். எம்பெருமான் என்ன பண்றான், சரோஜன்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் வச்சா அஹந்தா சரபாவேபு மோட்சேஷா மோட்சகன் பலத்தை தியாகம் பண்ணிடு. எவ்வளவு காரியங்க வேணா பண்ணு, எத்தனை காரியங்கள் பண்ணாலும் அதுல எம்பெருமான் பகவத் அனுபவத்தை சேர்த்துண்டு நியாயம் எது என்பதான பகவத் அனுபவத்தை சேர்த்துண்டாலே நியாயமாதான் நடக்கும். அதுல எல்லா சந்தேகமும் இல்லை. எந்த இடத்துல ரங்கன் எனக்கு இந்த இடத்துல துணை இருப்பான், இந்த காரியத்தை பண்றேன்னு எக்ஸாம் எழுதச்சே மட்டும் இல்ல, பாஸ் பண்றச்சே இந்த ரிசல்ட் வேணும். ரிசல்ட் வந்த ஒட்டியும் இந்த ரங்க தியானம் வேணும். இருந்ததுன்னா வசதியா கொண்டு போயிட்டே இருப்பான் எம்பெருமான். வடைக்கு இருக்கச்சே கூட உளுத்தம்பருப்பு உள்ள இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அந்த உளுத்தம்பருப்புக்குள்ள எம்பெருமான் இருக்கான், இப்படி வடையா வரானே, இதை சாப்பிட்டான் நல்ல புத்தி நமக்கு வராதான்னு ஒரு நாள் நினைச்சோம்னா அதுக்கப்புறம் நிச்சயம் அதுக்குள்ள எம்பெருமான் இப்படி பசுதான், பசு மாதிரி ஆகாரம் உள்ள போகும். இந்த சாதாரண தாமச ஆகாரம் நாளைக்கு என்ன பண்ணும், மூட்டு வலி, மயங்கால் வலி, எல்லா வலியும் கேஸை கலப்பி விட்டு மறுநாள் எல்லாம் அவஸ்தப்படுத்தும். இதனால தான் வடையை முதல் நாள் சாப்பிட மாட்டான், மறுநாள் காரியம் இருக்குன்னா முதல்ல சாப்பிட மாட்டான். ஆனா வடை உடம்புக்கு அவ்வளவு நல்லது, வாசமே இல்லை. உளுந்து உள்ள போனா உடம்பு நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த உளுந்தோட குந்துமணி ரங்க தியானம் உள்ள போச்சுன்னா போதும், நல்லா இருக்கும் உடம்பு, நல்லா நல்ல நல்ல புத்தி நிறைய கிடைக்கும் நிச்சயமா. அது எந்த உணவாக வேணா இருக்கட்டும், வேற வழியில சுவாமி ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு தான் வந்துதான் போறது, ஃபாரின் போறேன், என்ன பண்றது, அங்க வேற சமாச்சாரங்கள்லாம், இதுக்கும் போனேன்னா இப்படிதான் இருக்கு, நான் என்ன பண்றது, பேரு தான் வெஜிடேரியன், அதுல என்ன போடுறான், என்ன பண்றது, வேண்டாம், வெங்காயத்தை எடுத்து உரம் வைங்கோனேன், ஒரு நாள் உரம் வைங்க, ரெண்டு நாள் உரையங்க, மூணு நாள் இதுக்கு வழி உங்களுக்கே பெருமாள் காமிச்சு கொடுப்பான். மூணு நாள் இதை சாப்பிட விட மாட்டான் எம்பெருமான். இதை சாப்பிடாம வசதியா ஒரு காரியம் பண்ணுவதற்கு எம்பெருமான் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். எங்கையோ இருக்கிற எறும்பு அதுக்கு ஒரு அரிசி, குந்துமணி அரிசி ஆசிரமத்தில் அப்படிதான் பண்ணி வச்சிருந்தது. என்னன்னா கல்கண்டு நிறைய வந்துருத்தோம், சரின்னு சொல்லி ஒரு நல்ல டைட்டான பிளாஸ்டிக் கவர் தன்னா சிப்பு போட்டு மூடி வச்சிருந்தா, அது நல்லா இருக்குமே, இதை வச்சுட்டேன் உள்ள வச்சுட்டு பின்னாலு பெருமாளுக்கு உபயோகப்படும் அப்படின்னா திடீர்னு ஒன்னா சாரசாரையா பீரோக்குள்ள போறது. இதனால அது சாரசாரையா உள்ள போறது, கதவை தரா அப்படின்னு கதவை தந்தா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கட்டமைப்புகள். என்னடா அது, வாசனையும் கிடையாது, கல்கண்டுக்கு வாசனை கிடையாது, எப்படி இது நுகர்கிறது, பிளாஸ்டிக் கவர் உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க எம்பெருமா, இந்த பிளாஸ்டிக் கவரை கடிச்சு ஓட்டை பண்ணி உள்ளுக்குள்ள போய் கல்கண்டு சாப்பிடுறது. ஒரு சாதாரண விஷயம்தான், ஒரு சாதாரண விஷயம், ஆனா நமக்கு என்ன பண்ணும், மூக்களை வரணும் இல்ல நாக்கலையான்னு ருசி தெரியணும். எப்படி ருசி தெரியும், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எம்பெருமான் அப்படி ஞானத்தை கொடுத்துருக்கா எல்லாத்துக்குள்ளையும், எல்லாத்துக்குள்ளும் இதுக்கு தான் அறிவு, அதுக்கு தான் அறிவுங்கிறது இல்லை, ரொம்ப நிறையா போயின்னு இருக்கு. இதுக்கு மேல வந்து பெருமாளே கோச்சுப்பான் என்பது ரீதியில கர்மநியவாதிகார சே மாபல எதுகதாசனு எம்பெருமான் பலத்த தியாகம் பண்ணி என் திருவடி வாரத்தில் அத்தனையும் சமர்ப்பிச்சுடும். நீ பண்ணது வசந்தியா இருந்து வசதியா இருந்ததுன்னா அதுக்கு மேல வசதியா கொண்டு போவேன், கொண்டு போய் விட்டுடுவேன், நீச்சமா இருந்தாலும் உன்னை அனுகிரகிப்பேன்னு அப்படி காமிச்சு கொடுக்கறான் எம்பெருமான். தப்பே பண்ணுங்கோ எம்பெருமான் பேரை சொல்லி தப்புணுங்க, தப்பே கிடையாது. காபி சாப்பிடுவோம், பெருமாள் கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடுங்க, என்ன ஆகிட போறது, நன்னா தெரியுது அம்மாவாசை, நீங்க காத்தா சாப்பிட முடியாது, காபி சாப்பிடாம இருக்க முடியல, சரி ரெண்டு நாள் சாப்பிடுங்க, மூணாம் நாள் அங்கேயிருந்து வந்தா என்னடா நீ ஒரு நாள் தண்ணி கொட்டுற, அந்த தண்ணியே தாகத்தை தவிக்கலாம் கனவுல வந்து சொல்லுவே அப்பா, அப்ப தெரியும் ஐயோ அந்த காஃபி போய் வசதியான்னு வச்சுட்டேனே, இப்படி வசதியான்னு வச்சுட்டேனே, எத்தனை நாள் எனக்காக அன்னம் தண்ணி ஆகாரம் இருந்தாலும் இருந்திருப்பேர், குழந்தை அழகுங்கிறதுக்காக, குழந்தைய ஊருக்கெல்லாம் அரிசின் போகணுங்கிறதுக்காக எத்தனை நாள் தீர்த்த சாப்பிடாம இருந்திருப்பார், இன்னைக்கு போய் இந்த காஃபி சாப்பிட்றது எனக்கு வசதியா, என்னன்னா பிராணம் நான் போறது, எட்டு மணிக்கு மேலே சாப்பிட்டு போறேன், தலைவலி தான் வந்துட்டு போறது, என்ன பெருசு, உடம்புல இருக்க வலி எத்தனையோ வலி, எங்கேயோ போய் இடிச்சுன்னு ஆக்சிடென்ட்ல போய் விழறேன், அந்த வலி என்ன தள்ளி வைக்கவா போறேன், கிடையாது, என்னை பெத்தவனுக்காக என்னை ஈன்றவனுக்காக அந்த தலைவலி வாங்கிட்டா என்ன ஆயிட போறது, அமிர்தாஞ்சின் இருக்கு, பாராசிட்டமால் இருக்கு, சாப்பிடுங்கோலே, தர்ப்பணம் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு தர்ப்பணம் அவசியா, காபி சாப்பிட்டு போய் அவருக்கு கொடுக்கணுமா, நீங்க அம்மா அவசியா, அதான் ஞாபகம் வந்துட்டு போல் இருக்கு, கிருஷ்ணா அவெல்லாம் வந்து நிக்கிறா போல் இருக்கு, ஐயோ பாவம். நம்ம பிரதுக்களை என்னைக்குமே ஏமாத்தக்கூடாது, ஏமாத்தவே கூடாது, நம்ம வம்சம் நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னா யார் அந்த பிரதுக்கள், தாத்தா தான் பேரனா வரான், தாத்தா தான் பேரனா வரான், இது வந்து கட்டாயம் பண்ணிடுன்னு சொல்றான் கீதையில சொல்றான், எல்லா கர்மங்களையும் நீ பண்ணியே தீர வேண்டும். அவன் மோட்சத்துக்கே போனாலும் இல்ல பிரபத்தி பண்ணிட்டேரு எங்க அப்பா, அதனால நான் எங்க அப்பாவுக்கு சிராதம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்ல சுவாமி நான் கயாசிராதம் போன்றேன் அது வசத்தின்னு சொல்லிட்டு அந்த ஜென்மத்துக்கு பண்ண வேண்டாம் தான். நீ எங்க ஜென்மத்துக்கு குறிப்பிட போற? அது விசேஷமான ஒரு அங்கம். பொங்கல் அன்னைக்கு வருது, நிறைய பொங்கலை வாங்கி நல்லா கொட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தினம் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடாம விட்டுறான். பொங்கல் அன்னைக்கு சாப்பிட்டேன், ஆயிரம் நாள் சாப்பிட்ட பலன் அப்படின்னா ஆயிரம் நாள் பட்னி ஆகிறதுன்னு இருக்க நீ எத்தனையோ ஆகுறன்னு சொல்றான். துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணிட்டா போதும், மோட்சமே கிடைக்கும். அப்ப மோசம் கிடைக்கும் போது எதுக்கு அனாவசியம் சாப்பிடறதும் எடுத்து வைக்கிறியா? செலவு தானே அது, ஏன் சாப்பிடாம இருக்கலாமே? துவாதசி பாரண சாப்பிட்டோம்னா ஏகாதசி பலனை விட வசதி. ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி இல்லாம விரதம் இருக்கிறதும் துவாதசி அதிகாலையில பாரண பண்றதும் ஒண்ணு. சரி சாப்பிடும் நாலுல இருந்து உத்தர காலம் சாப்பிடலான்னு சொல்லி ஏகாதசி அன்னைக்கு முடியாதவா சாப்பிடலாம், முடிஞ்சவா பட்டி கிடக்கணுங்கிறது இல்ல. அந்த அல்சர் வராம மாத்திரை சாப்பிடாம இருக்கக்கூடிய ஆகாரங்கள் எதா இருந்தாலும் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. மாத்திரை மட்டும் சாப்பிடாதுங்க. மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன ஆகாரம் சொன்னா காபி தான் சாப்பிடுவேன் சாமி. அப்ப திருப்பி அங்க வந்து நிக்காதுங்க, திருப்பி அங்க வந்து நிக்காதுங்க எனக்கு. ஏன்னா பலத்தியாகம், அந்த காப்பிய ஒரு நாள் தியாகம் பண்ணும், ரெண்டு நாள் தியாகம் பண்ணா காப்பி சூடா இருக்கு. அது தான் சூடா வெந்நீர் சாப்பிட்டுப்பாங்க. ரெண்டு நாள் மூணு நாள் காலம் காத்தாலும் வெறும் வயத்துல அந்த இளம் வெந்நீரை விதவதான் வெந்நீர் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, தப்பே கிடையாது. அப்புறம் தான் சந்தியாவந்தம் பண்ணி பண்ணுங்க, வேண்டாங்களே. எப்படியோ ஒன்று பண்ணா சரி, சந்தியாவந்தனும் ஒன்று பண்ணிட்டா சரி, வேறு எதுவும் வேண்டாம். டிஃபன் சாட்டு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். டிஃபன் சாட்டு பண்ணக்கூடாது, வெறும் தீர்த்தத்தை சாப்பிடுங்க. அது ஆகாரம் இல்லை. ஆகார குணபூர்த்தி இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பலனை கொடுக்கும், கெடுக்கும். தீர்த்தமே ஒரு சமயம் பல ஆகாரமாகும். எப்பன்னா பசி இருக்கச்சே தீர்த்தம் சாப்பிட்டேன்னா அது பேர் ஆகாரம். என்ன ஞாபகம்? பசி இல்லாத போது சாப்பிட்டானோ அதுவே அதோட டைமென்ஷனே வேற. சயின்ஸ்ல பார்த்தேன்னா தெரிஞ்சு போறோம். காத்தால வேலை சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும் சாப்பிட்ட உடனே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும் சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மணி நேரம் சாப்பிட்ற தீர்த்தத்துக்கும் ஏகப்பட்ட டெபினேஷன் கொடுக்குறான். அங்க போய் பார்த்துக்கோங்க, உபன்யாசத்துல நாடி இல்லை. எடுக்கலாம். கவிதா இருக்க சிம்மாய கல்யாண குலசானே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குறைவேன வாயுத்திய சுரங்க பஞ்சான பிராக்மா ஸ்ரீமான் வெங்கடநாதாரே சிரம் முஜாமி சிம்மதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.